சந்தேகமுனு தீர்ப்புமைய சந்தேகமுனு தீர்ப்புமைய சந்தேகமுனு தீர்ப்புமைய சாகேத நிலைய ராமைய சந்தேகமுனு தீர்ப்புமைய சாகேத நிலைய ராமைய சந்தேகமுனு தீர்ப்புமைய சாகேத நிலைய ராமைய சந்தேகமுனு தீர்ப்புமைய நந்தாச்சித பதயுகம் முழுமேலோ நந்தாச்சித பதயுகம் முழுமேலோ நந்தாச்சித பதயுகம் முழுமேலோ நாகரிய மனு பாதுகம் மேலோ நாகரிக மனு பாதுக யுகம் Yeah.